பாதகாவணி முகுந்த எங்கேயும் ரங்கநாத பாதகின்னு சொல்றாரோ இல்லையோ, இந்த இடத்துல முகுந்தனுடைய பாதகின்னு சாதிக்கிறார் அழகாக. என்ன கருத்து? முகுந்தன்னா மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம். ஆக மோட்சத்தை கொடுக்கிற ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாவையே ஒவ்வொருவரும் கடைசி காலத்துல மோட்சத்துக்கு போறவா கடைசி காலத்துல ஹிருதயத்திலேருந்து கிளம்புவான். அதுல வேதம் என்ன சொல்றது? சதஞ்செய்காஜ ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபினஸ்திருதேகா தயோர்த்தமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உக்கிரமணே பவந்தி என்று. ஹிருதயத்திலிருந்து 101 நாடி போடுறது, உசரக்க போறது, பல இடங்களுக்கு அவர் உடம்புல பல இடங்களுக்கெல்லாம் போடுறது. அதுல ஒரு நாடி இருக்க அதுக்கு மத்திய நாடின்னு பேரு. அந்த மத்திய நாடியை தான் சுஷும்னா நாடின்னு சொல்றோம். அந்த சுஷும்னா நாடி வரையாக யாரு சரீரத்திலிருந்து வெளியே கிளம்புறானோ அவன் தான் மோட்சத்துக்கு போக முடியும். அவனுக்கு தான் ரட்சிதாதி மார்க்கம் கிடைக்கும். அவன் அதன் வழியாக மோட்சத்துக்கு போவான் என்பது வேதத்தினுடைய தீர்ப்பு. அதனால அதன் வழியாக போய் அவன் சூரியமண்டலம் போன உடனே அசேதே இரேவரஸ்மிகி ஊர்தமாக்கிரமதே என்று சொல்லி அந்த சூரியரஷ்மி வழியாக மேலே போகிறான் என்று சொல்லக்கூடாது. ஆக இந்த இடத்துல என்ன பண்ணார், இப்படி வெளியில கிளம்புற காலத்துல வெளியில கிளம்பணும்னா நடுக போகணுமோ இல்லையோ, அங்க சூரியலோகத்திலிருந்தான சூரியரஷ்மி இல்ல, இங்கேருந்து சூரியரஷ்மியை பிடிச்சிட்டு போறான்னு வச்சுப்போம். அந்த சூரியரஷ்மிக்கு பதிலா இப்போ உன்னுடைய இது இருக்க, இது உன்னுடைய ஒளிகள், அந்த ஒளிகளாகிற கயறு தெரிஞ்சா அந்த ஒளிகளை கயராக உருவப்படுத்துகிறார் இங்க. அது என்ன பண்றது? ஆப்ரம்மலோகால் அவலம்பனார்த்தம் பிரம்மலோக பர்யந்தம் அதாவது சீவைகுண்டம் பர்யந்தம் இவனுக்கு ஒரு பிடிப்பாக அந்த கயிறு இருக்கிறது. அந்த கயிறை பிடித்துக் கொண்டு இவன் சீவைகுண்டம் வரலும் போகிறான். ஆகையினால உன்னுடைய ஒளிவெள்ளமானது நீண்ட கயிறாக ஆகி மூச்சுவுக்கு உபயோகப்படுகிறது. ஆகினால அப்பேற்பட்ட கயிறாக இருந்து நீ மூச்சுக்களை மோட்சம் செல்வர்களுக்கு ஒத்தாசை பண்ணி உதவி புரியணும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் பேசுகிறார். அசூர்யபேஜ்யாம் ரஜனிம் பிரஜானாம் ஆலோகமாத்ரேண நிவாரயந்தி அமோக விருத்தி மணிபாதரக்ஷே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். ஸ்லோகம் 484. அசூர்யபேஜ்யாம் ரஜனிம் பிரஜானாம் ஆலோகமாத்ரேண நிவாரயந்தி அமோக விருத்தி மணிபாதரக்ஷே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். முன் ஸ்லோகத்துல சூரியன் இல்லாத இடத்துல, அதாவது எல்லா இடத்துலயும் சூரியலோகம் இருக்கிற இடத்துல சூரியன் கீழே தான் சூரியனுடைய ரஷ்மி எல்லாம் கிடைக்கும். சூரியலோகத்தை தாண்டி அப்புறம் மேல போயிட்டு வரக்க அங்கெல்லாம் சூரியன் இருக்காது. அந்த இடத்துல கூட இந்த பாதகியினுடைய ஒளி இருக்க, இது தாம்பகயிறு கட்டினது போல நீள கயிறு கட்டினது போல வைகுண்டம் வரையில கயிறு கட்டி அதை பிடிச்சிட்டு போகும்படியாக இந்த ரஷ்மியானது இருக்கு என்று பேசினார் முன் ஸ்லோகத்துல. இப்பொழுது சூரிய ஒளியினால எது போக்க முடியாதோ அதை கூட இந்த உன்னுடைய ஒளியானது போக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அசூரிய பேஜ்யாம் ரஜனியும் பிரஜானாம் பிரஜானாம் ரஜனியும் பிரஜால் மக்கள், மக்களுடைய ரஜனி இரவு. அந்த இரவு என்ன இரவு அப்படின்னு சாதாரண சூரியன் வந்தா இரவு ஓடி போயிடும், என்ன ராத்திரி போயிடும். ஆனால் இந்த இரவு இருக்க இதை ராத்திரியால போக்க முடியாது, சூரியனால போக்க முடியாது என்கிறார். அது என்ன இரவு அப்படின்னு கேட்டோம்னாக்க சம்சாரமாகிற இரவு. ஆக இந்த சம்சாரமாகிற சம்சார பந்தமாகிற இரவு இருக்க அந்த இரவை சூரியனால போக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ரஷ்மி இருக்க, உன்னுடைய ரஷ்மியால போக்க முடியும். ஆலோகமா அத்திரேடு நிவாரயந்தி உன்னுடைய ஒளி இருக்க, அந்த ஒளி என்ன பண்றது நம்முடைய சம்சார தாபங்கள் எல்லாம் போய்க்கு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். அமோக திருமணி பாதரட்சே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம். உன்னுடைய ஒளியானது என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய தயையே வருவிச்சு கொடுக்கறது. ஆக இந்த ஆறு பாதகியினுடைய ஒளியை செவிக்கிறாளோ அவளுக்கு எம்பெருமானுடைய கருணை தயை ஏற்படுகிறது. அந்த தயினால என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நீ அந்த சம்சாரத்தை போக்குற. ஆக சம்சாரத்தை போக்குவதற்கு எம்பெருமானுடைய தயை முக்கியம். அந்த தயையானது உன்னுடைய ஒளி உண்டு பண்றது. ஆக உன்னுடைய ஒளியினாலே என்ன பகவானுடைய கடாட்சம் ஏற்பட்டு தயினால இது சம்சாரம் போய் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த தயான்னா யார், இந்த ஒளி தானே மோட்சம் கொடுக்கறதுன்னு சொன்னார். அதுக்கு பெருமாள் தய வேணுமே அப்படின்னு கேட்டா ஒளியே தயேன்னு இப்போ முரத்விஷா மூர்த்திமதி தயாத்வம், முரத்விஷா எம்பெருமானுடைய தய மூர்த்திமதி, அது ஒரு உருவம் எடுத்தா போல இருக்கே நீ பாதுக. அதனால எம்பெருமானுடைய கருணையே உருவம் எடுத்தா போல பாதுகை இருக்கு. அந்த பாதுகையினுடைய ஒளியானது நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. அது எப்பேற்பட்டது அப்படின்னா அமோக விருத்தி மணிபாதரட்சே, அமோக விருத்தியும் அதனுடைய செயல் இருக்க ஒரு நாள் வீண் போகாது. ஆக அது கண்டிப்பாக நமக்கு வேண்டிய தேவையெல்லாம் பூர்த்தி கொடுக்கும். அதனால இந்த பாதுகையினுடைய ஒளியானது பிறராலே சூரியனாலே போக்க முடியாத இரவை, அதாவது சம்சார பந்தத்தை போக்கி கருணையினால் எம்பெருமானுடைய கருணையாகிற இந்த ஒளியே எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணையை கருணையினால மோட்சத்தையே கொடுக்கிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. வெங்கேஷ பாதாவனிதாவகானாம் ரத்னோபலானாம் ஜுதயா ஸ்புரந்தி ஸ்ரேயஃபலானாம் சுதிவல்லரீணாம் உபக்ன சாகா இவ நிர்வியபாதாபபாயாம் சோகம் 485. வெங்கேஷ பாதாவனிதாவகானாம் ரத்னோபலானாம் ஜுதயா ஸ்புரந்தி ஸ்ரேயஃபலானாம் சுதிவல்லரீணாம் உபக்ன சாகா இவ நிர்வியபாயாஹ. ஸ்ரேயஃபலானாம் சுதிவல்லரீணாம் உபக்ன சாகா இவ நிர்வியபாயாஹ என்று நாம் என்ன பண்றோம், ஆடி மாதத்தில் விரை போடுறோம். விரை போட்டு அது கொடி முளைச்சி வந்த உடனே அந்த கொடி படகு மேலே எழுவதற்காக குச்சிகளை ஊன்றோம். ஊனி அது வழியாக அது ஏறி மேலே போட்டுக்கிட்ட பந்தலில் போய் படர்றோம். படர்ந்து நிறையா பூத்து காய்த்து நமக்கு இஷ்டப்படி எல்லா சௌகரியத்தையும் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுக்கறது அது. அதுபோல வேதங்களாகிற கொடிகள் இருக்க அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய பழங்களை கொடுக்கறது, காய்ச்சி பூத்து மதிச்சு போய் பழத்தை கொடுக்கறது. ஆக அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னாக்க வேதத்தில் கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பிரபத்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணால் என்ன ஆறுது, கடைசியில் நமக்கு மோட்சமாகற பலத்தை கொடுக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதான ஐகமான ஆமுஷ்மிகமான எல்லா பலங்களையும் அது கொடுக்கறது. அது கொடுக்கறதுக்கு வேதங்களார கொடி படரணுமோ இல்லையா, பந்தல்ல ஏறி படரணுமே. அந்த பந்தல் வரல ஏறுறதுக்கு என்ன பண்றோம், நம்ம குச்சியை நடுறோம், ஒரு கொழு கொம்பு கொம்ப நடுறோம், அது வழியா மேல ஏறி அது காய்க்கணும் கொடி. அதுபோல இங்க வேதங்களாகிற கொடிகளுக்கு கொழுகும்பு இருக்கணும், மேல ஏறது கொழுகும்பு வேணுமே அப்படின்னு கேட்டாக்க வெங்கேஷ பாதாவனிதாவகானாம் ரத்னோபலானாம் துதயாஸ்புரந்தி. ரங்கராஜாவுடைய பாதுகையே உன்னுடைய ரத்னோபலங்கள் இருக்க, அதாவது அழகான மாணிக்க கற்கள் சிவப்பு கற்கள் எல்லாம் பாதுகை மேல அழைச்சிருக்க இந்த கற்கள், அந்த கற்கள்ல இருந்து என்ன பண்றது, ஒளி மேல எழும்புறது. அந்த மொழி எழும்புறது மேல எழும்புறத அது கொழுகும்பு மாதிரி இருக்கு. எதுக்கு, சுதியாகிற கொடிக்கு. ஆக உன்னுடைய ஒளிகளாகிற கொழுகம்ப பிடிச்சுண்டு சுதிங்கிற கொடியானது மேல ஏறி பந்தல்ல படந்து தர்மார்த்தகாம மோட்சம் ஆகிய பலங்களை நமக்கு கொடுக்கறது. அந்த கொழுகம்பு இருக்க நல்ல காத்து அடிச்சா நம்ம போடுற பந்தலுக்கு கம்பு நடுறமோ இல்லையா, நல்ல காத்து அடிச்சா அது விழுந்துடும், விழுந்துட்டா அந்த கொடியும் படர முடியாது, வீணா போடும். ஆனால் உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளியாகிற வீச்சா ஒளி வீச்சாகிற கொடி இருக்க, அந்த கொடி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா கொழுகும்பு இருக்க, அந்த கொழுகும்பானது நிரபாயா அபாயமற்றது, அதை யாரும் அழிக்க முடியாது. அதனால அழிவில்லாததான கொழும்பு கொழுகம்பு போல இருக்கிற ஒன்னை பிடித்து கொண்டு சுதியாகிற கொடியானது மேலே ஏறி எல்லோருக்கும் எல்லா பலன்களையும் கொடுக்கிறது. அப்படி எல்லாருக்கும் பலன்களை கொடுக்குவதற்கு காரணமாக உன்னுடைய ஒளி இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் அனுபவிக்கிறார். புண்ணேசலீலம் புலினேசயாளோ சமீபவிருத்தி மணிபாதிகேத்வம் சம்வாகயன் தீப பதம் கரை ஸ்வைஹி. ஸ்லோகம் 486. கஷாபிபும் சகா கனகாபகாயாம் புண்ணே சலீலம் புலினேசயாலோகோம் சமீபவருத்தி மணிபாதுகே த்வம் சம்வாகயன் தீப பதம் கரை ஸ்வைஹி. கனகாபகா, கனகாபகான்னா பொன்னி, காவேரி. அந்த காவேரியில புண்ணே சலீலம் புலினே செயானோகோ, புண்ணே புலினே புண்ணியமான பவித்திரமான திட்டு, அது தூய்மையானது, அதோடு அழகானது. அப்பேற்ற மணல் திட்டுல செயாலோகோ, அதுல ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்காரு. ஆக வெளியில வீதிகளெல்லாம் உற்சவத்தை கண்ட வழி தான் வந்து சயனிச்சுட்டு இருக்கிற காலத்துல அப்ப பாதிகையே பாதபீடத்துல விட்டுட்டு சேரிச்சுட்டு இருப்பார். பாதபீடத்துல விட்டுக்கிற காலத்துல இந்த ஒளி இருக்க பாதிகையினுடைய ரத்தனங்களுடைய ஒளி, இது எம்பெருமான் திருவடியில போய் விழருது. அது திருவடியில விழுந்தா அதை வர்ணிக்கிறார் சுவாமி அழகாக. இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் எழுந்துள்ள காலத்துல திருவடி திருவடியின் கீழே இருந்துட்டு பெருமாளுக்கு கைகரியம் பண்றது பாதுகாதேவி. இப்போ பாதிகை விட்டுட்டு அவர் சேனிச்சுன்னு இருக்கிற காலத்துல அந்த ஒளி அதுல உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, பாதிகையினுடைய ஒளிகளாகிற கைகள், அது அந்த கைகளால எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து விட்டு கைங்கரியம் பண்ணுகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அதுக்கு ரங்கநாதன், ரங்கநாதன் பேர்பட்டவன் கஷ்யாபிம்சா ஒப்பற்றவன், வேதங்களெல்லாம் போற்றப்படக்கூடியவன். அப்பேற்பட்ட பும்சகான், அப்பேற்பட்ட புருஷோத்தமனுக்கு இந்த பாதுகா தேவி இருக்காள, பாதுகா தேவியாகிற பெண் தன்னுடைய ஒளிகளாகிற கைகளாலே திருவடியை வருடி விட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல வர்ணித்தாரது சுவாமி தேசிகன். திருட்சமானஸ்ய பரம் நிதானம் ஸ்நேகான்விதே யோக திசா விசேஷே சம்வித் பிரதீபம் மணிபாதரட்சே சந்துட்சயன் தீப மரீச்சயஸ்தே. ஸ்லோகம் 487. திருட்சமானஸ்ய பரம் நிதானம் ஸ்நேகான்விதே யோக திசா விசேஷே சம்வித் பிரதீபம் மணிபாதரட்சே சந்துட்சயன் தீப மரீச்சயஸ்தே. காவேரியை சொன்னதும் அதன் கரையில யோகிகள்லாம் இருந்துட்டு எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கான். எம்பெருமான் ஹிருதயத்துல எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா அந்தர்யாமியாக இருக்கான். அதாவது பார்க்க முடியாமல், கண்களாலே பார்க்க முடியாமல் மறைஞ்சு இருக்கான். அவன் அப்பேற்பட்டவன், பார்க்காம இருக்க முடியுமோ? அவன் எப்பேற்பட்டவன்? மகாநிதி. அதனால அப்பேற்பட்ட ரங்கநாதனே பார்க்கணும்னு ஆசையினால் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மனசுல யோகிகள் ஞானமாகிற விளக்க ஏத்துறான். அந்த விளக்கு ஏற்றினா சுடர் விட்டு மங்கும் அல்லவா, அது மங்காமல் இந்த ரங்கநாதனை, அந்தர்யாமியா இருக்கிற ரங்கநாதனை அவர்கள் பார்ப்பதற்கு சௌகரியமா இருப்பதற்காக நீ என்ன பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய திருவடியிலிருந்து உன்னுடைய பாதையிலிருந்து கிளம்புகிற மணிகளுடைய ஒளிகள் இருக்கோ இல்லையோ, அந்த ஒளிகள் எல்லாம் குச்சி. என்ன குச்சி அப்படின்னு கேட்டா, அந்த விளக்க தூண்டி விட்டு அண்ணா எரியும்படியாக பண்ணக்கூடிய குச்சி தெரிஞ்சா. ஆக உன்னுடைய ஒளியாகிற குச்சினால அதை தூண்டி விட்டு எம்பெருமானை நன்கு பார்க்க முடியாத, சேவிக்க முடியாத நீ பண்ணுகிறாய் போலும். திருட்சமானஸ்ய பரம் நிதானம், பரம் நிதானம் உயர்ந்த நிதி போன்று இருக்க முடியாத எம்பெருமான திருட்சமானஸ்ய, தன்னுடைய ஹிருதயத்தில பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் யோகிகள். அப்பேற்பட்ட வாளுக்கு ஸ்நேகான்விதே யோக திசா விசேஷே, பக்தியோட கூட எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ யோகத்தை பண்றான். அப்படி யோகத்தினுடைய திசா விசேஷ ஒரு அவஸ்தை. ஆக யோகத்தை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, அந்த யோகம் பண்ணா அவளுடைய ஞானம் ஸ்புரிக்கிறது, அது சம்பித்து அந்த ஞானமாகிற விளக்க ஏத்தி அவ எம்பெருமான சேவிக்கணும்னு பாக்கிறான். அப்போ அந்த விளக்கு, ஞானமாகிற விளக்கு மங்காம இருக்கிறதுக்காக சந்துட்சயன் தீவ மரி ஜெயஸ்தே, உன்னுடைய கிரணங்கள் ஏதாவது உன்னுடைய ரத்தனங்களுடைய ஒளிகள் இருக்கேன், அவர்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, சந்துட்சயன் தீவ அதை தூண்டி விடுவது போல இருக்கு. ஆக திருடியை நான் அதை தூண்டி விட்டா நன்னா வழக்கு எரியும், அப்போ பார்த்தா எல்லாம் நன்னா தெரியும். அது மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒத்தாசையாக நீ ஞான வழக்க தூண்டி விட்டு பெருமாளை சேவிக்க முடியா பண்ற. ஆக என்ன அர்த்தம், அவ தியானத்துல இருந்துட்டு பெருமாளை தன்னுடைய தியான யோகத்தினால பெருமாள் மனசுல ஹிருதயத்தில் இருக்க முடியாத எம்பெருமான அவ மனசுல என்னென்னபடியே ஞான திருஷ்டியினால பாக்கிறார், உள்கண்ணால பாக்கிறார். அப்படி அவள் பார்க்குவதற்கு இந்த பாதுகையினுடைய ஒளியானது பயன்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சிகன் வர்ணிக்கபடி. சமாதி பாஜாம் தனுஜே தொதியா லங்கேஷ பாதாவ நிரக்ன பங்கி ஸ்தானம் பிரயாதம் தமச பரந்தது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யா. ஸ்லோகம் 488. சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா லங்கேஷ பாதாவ நிரத்ன பங்கி ஸ்தானம் பிரயாதம் தமச பரந்தது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யா. கீழ் ஸ்லோகத்தில் மாதியினுடைய ரத்தனங்களிலேருந்து கிளம்பக்கூடிய ஒளிகளை தூண்டுகோள்களாக சொன்னார். இங்க என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா, இப்ப பாதியிலிருந்து ஒளி கிளம்புறதோ இல்லையோ அந்த ஒளியே வழக்காக இருக்கு, இந்த ஜீவனுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சாதிக்கிறார். யாருக்கு? சமாதி பாஜாம் தனுதே த்வதீயா ரங்கேஷ பாதாவணி ரங்கராஜாவினுடைய பாதுகையே, உங்ககிட்ட ரத்ன பங்கி உன் மேல நிறைய ரத்தனங்கள் பல்வகையான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறன தெரிஞ்சா அந்த ரத்ன பங்கி இருக்கேன். அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சமாதி பாஜாம் யாரு பக்தி பண்றாளோ அல்லது அதற்கு பிரதிநிதியாக பிரபத்தி பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கு அப்படின்னார். எப்போ அப்படின்னு கேட்டவனாக்க, ஸ்தானம் பிரயாசம் தமச பரந்தது, தமோ குணமுள்ளதான இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி மேலே இருக்க முடியாத வைகுண்டம்ங்கிற ஸ்தானத்துக்கு போவதற்கு உன்னுடைய பிரபையானது பிரதீப கிருத்தியம் பிரபயா மகத்யாம், மகத்யா பிரபயா தெரிஞ்சா பெரிய டார்ச் லைட்டு, ஆமா நல்ல வெளிச்சம் அடிக்கிறது, வெளிச்சம் எடுத்து அது தீபத்தை வழக்கு மாதிரி காட்டுறது அப்படின்னார். இங்கே அவசியம் வழக்கு வேணுமோன்னா ஆரம்பத்திலையும் வழக்கு வேணும், மேலையும் போகச்சும் வழக்கு வேணும், நமக்கு மோட்சத்துக்கு போற வாழ்க்கை எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லோகம் எப்பேற்பட்டது, சத்தம் ரஜசு தமசு என்று முக்கோணங்களோட கூடின பிரகிருதியை உடையது பிரகிருதி மண்டலம்னு சொல்றோம். இத மேல இருக்கிறது அபராகிருத மண்டலம், அங்கே சுத்த சத்தமயம், சத்த குணத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அங்க, அது பல பலன் எப்போதும் ஜொலிச்சுட்டே இருக்கும். இது சந்திர சூரியால் உதயமாகற காலத்துல அப்போ வெளிச்சம் இருக்கும், ரெண்டு அத்துமிச்சு போச்சுன்னா அப்போ வெளிச்சமே தெரியாது இங்க. ஆகினால இது தமோ குண பிரசுரமா இருக்க முடியாத பிரகிருதி மண்டலம், இதிலிருந்து சுத்த சத்துவமயமான ஸ்ரீவைகுண்ட யோகத்துக்கு போகணும். அப்ப போகச்சு முதல்ல ஹிரதயத்திலேருந்து புறப்படுறானோ இல்லையா, ஹிரதயத்திலேருந்து புறப்படுச்சிய முன்னே சொல்லியிருக்கேன், ஹிரதயத்திலேருந்து 101 நாடி மேல அங்கேயும் இங்கேயுமா போறதுன்னு சொன்னோம். அதுல 101 நாடி சுஷுமனா நாடி மூர்தன்ய நாடி என்று சொல்வார்கள், அது தலைக்கு மேல நேர வருது, உச்சந்தலையில வெடிச்சு அது வழியாக ஜீவன் ஜீவன் வெளியே கிளம்புறான். அப்படி கிளம்பினாதான் அவனுக்கு அர்ச்சராஜ் மார்க்கம் கிடைக்கும், அந்த மார்க்கத்து வழியா மோட்சத்துக்கு போக முடியும். அத பிரம்மசூத்திரத்துல சாதிக்கிறார், ததோ கோகிரஜனம் சத்ரகாசித்வாரகம் வித்யா சாமர்த்தியாத் தக்ஷேகித்யனுஸ்மிருதி யோகாச்ச ஆர்தானுகிரஹீத சதாதியா. ஜீவன் இங்கே சரீரத்திலேருந்து சூட்ச்ம சரீரத்தோட கிளம்புகின்ற காலத்துல இந்த 101 நாடிக்குள்ள மூர்தன நாடி எதுன்னு தேடுறான், இவனுக்கு தெரியல. உடனே அந்த நாடி நுழையிற வாய் வாய் வாய் வாசல் இருக்கோ இல்லையோ அத பெருமாள் விளக்கு கொடுத்து காட்டுறாருங்க. ததோக்காக உக்ரஜ்வலனம், அந்த இடம் அங்க அக்ரஜ்வலனம் முன்னாடி ஜொலிக்கிறது பல பலன், அந்த இடத்த மாத்திரம் காட்டுறா பெருமாள். அவரால் அதனுடைய வழி வாயில் நுழைவதற்கு வழியை தெரிந்தவனாய் மேல போறான். ஏன் அவ்வளவு தூரம் அவனுக்கு ஒத்தாசை பண்றா பெருமாள் அப்படிங்கட்டா, வித்யா சாமர்த்தியாதுனார் இவன் பிரபத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க, பக்தி பண்ணிருக்கானோ இல்லையோ, அதனால இவனிடத்துல கருணையினால பெருமாள் என்ன பண்றான், தானே வழி காட்டுகிறார். அப்படி காட்டுகிற காலத்துல ஹார்தானுகிரகிதா அப்படிங்கிறார், ஹார்தன் சொன்னா அந்தர்யாமி, அந்தர்யாமினால அனுகிரகிக்கப்பட்டவனாய் அந்த மூர்த்தி நாடு வழி தெரிஞ்சு அது வழியாக மேலே கிளம்புறான், அப்பதான் மோட்சம் கிடைக்கும் உனக்கு. அந்த ஹார்தன் இருக்கான, அவனும் கூடவே நம்மோட வரான், கரெக்டா? அவன் கூடவே நம்மோட வரதுனாலதான் நமக்கு வேற வெளிச்சம் கிடைக்கிறதுன்றார். வெளிச்சத்தை சர்வசாகம் சன்னிவிஷ்டா மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சான்னு கீதையில பேசுறது. அதனால சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டா, எல்லாருடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால சூட்சம் சரீரத்தோட போறதுனால அதுக்குள்ள அந்தரியாமையாக பெருமானும் கூடவே வராது. பெருமானும் கூடவே வரதுனால பாதுகாத்தின் தான் ஏழனவர், அதனால பாதுகையும் இருக்கு. அப்போ பாதுகையும் கூட வரதுனால பாதியினுடைய ரத்தன பங்கி இருக்கே, அதாவது ஒளி, அது மகத்தியா பிரபத்தியா பிரபையாங்கிறார். ஆக பேரொளி நிறைய பெரிய வெளிச்சத்தை அண்ணா காட்டுறது, பெரிய டார்ச் லைட் போடுறது, அது மாதிரி வெளிச்சம் காட்டின உடனே அது வழியாக நாம் நடந்து வரிசையாக பிரஜாநதி கரைக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்ரீவண்டத்துக்கு போகிறோம். அதனால நமக்கு வீட்டுல வெளிச்சம் காட்டுறதுக்கு ஒரு விளக்காக இந்த பிரச்சனைகளுடைய ஒளியானது இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமியை சாதிக்கிறபடி பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே மன்யேயசாரகம் மணிலட்சுமி ஜாலை சிவானதானாம் கிருதிசேஸ்வராணாம் சேஷாபதிம் சேகர சன்னிகிருஷ்டாம். ஸ்லோகம் 489. பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே மன்யேயசாரகம் மணிலட்சுமி ஜாலை சேவானதானாம் கிருதிசேஸ்வராணாம் சேஷாபதிம் சேகர சன்னிகிருஷ்டாம். ரங்கேஸ்வர பாதரட்ச, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற அப்படிங்கிட்டோம்னா உன் மேல நிறைய ரத்தனங்கள் இழைச்சிருக்கு. மணி ரஷ்மி ஜாலை ரத்தனங்கள், ரத்தனங்களுடைய பிரவே, அதனுடைய ஜாலம்னா கூட்டம். ஆக ஒரு ஒளி வெள்ளமே கிளம்புறது உன்னுடைய பாதுகையிலே இருந்து. அந்த வழி வெள்ளம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய மனுஷா வரா. அப்போ சேவானத ஆனாம் திருதேஸ்வரானாம், தேவதைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்க முடியாத இந்திரன் வருணன் குபேரன் வரலாம் இருக்காது இல்லையா, இது மாதிரி பெரிய தேவதைகள்லாம் பெருமாளை வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறாள். சேவிச்சா இங்கெல்லாம் நம்ம பெருமாளை சேவிச்சா என்ன பண்றவர்கன்னா, அவளுக்கு தகுதிக்கு தகுந்தபடி பரிவட்டம் கட்டி அப்புறம் அவளுக்கு சடாரி சாதிச்சு கையில தீர்த்ததெல்லாம் தொலைச்சி இதெல்லாம் கொடுக்குற வழக்கம். அதுபோல இந்த பாதுகாதேவி என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, இவெல்லாம் தேவர்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காளே, அவளுக்கு தகுந்தபடி மரியாதை பண்ணணும்னு அவளுக்கு தகுந்தபடி மரியாதை பண்றது. இது எப்படி இருக்கு, பலவிதமான நிறம் கொண்ட ரத்தனங்கள், இது அதுலேருந்து எழும்புற ஒளி இருக்கேன், அந்த வெளி எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, பச்சை நீல நிறமானப்பட்டு பச்சை நிறமானப்பட்டு எப்படி வெண்மையானப்பட்டு அப்படின்னு சொல்ல முடியா, பலவித பட்டுகள் போல இருக்குது. ஆக அந்த இந்திராதிகளுக்கெல்லாம் கிரீடத்துக்கு கீழே தலையில இது பரிவட்டத்தை கட்டி இது பண்றது, ஆக பரிவட்டத்தை கட்டி மரியாதை பண்றது. அதனால சேகாபட்டி சேகரசன் நிகிருஷ்டாம், அவருடைய சிரசுல தலை கிரீடங்களுக்கு கீழே சேகாபட்டியும் சேகாபட்டினா பரிவட்டம், பரிவட்டம் கட்டி நீ வாழ்க்கெல்லாம் மரியாதை பண்ற போலுக்கும் உன்னுடைய கிரணத்தினால. அதனால பத்மாசிரங்கேஸ்வர பாதரட்சே, அதனால எல்லாருக்கும் நீ பரிவட்டம் கட்டுகிறாய், பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு தகுந்தபடி நீ அந்த அதாவது எந்தெந்த கைங்கிறதுல யாராவது இருக்காளோ அந்தந்த கைங்கிறத்தினுடைய தகுதிக்கு தேர்ப்ப அவளுக்கெல்லாம் அழகான பட்டம் கட்டுவா பரிவட்டமாக. அதை மாதிரி நீ அவளுக்கு தகுந்தபடி பரிவட்டம் கட்டி உன்னுடைய ஒளியாகிற வசரத்தினால பட்டு வசரத்தினால பரிவட்டம் கட்டி அவளெல்லாம் நீ கௌரவிக்கிறாய் போலும் என்று அதனுடைய ஒளி வெள்ளத்தை பற்றி சுவாமி தேசியன் வர்ணித்தாகிறது. பயந்திரங்கேஸ்வர பாதரட்சே பிரகல்பயந்தோ விவிதான்புமர்த்தானு உதர்ச்சிஷ்சிந்தயதாம் ஜனானாம் சிந்தாமணித்வம் மனயத்துதியாக. ஸ்லோகம் 490. பஜந்தி ரங்கேஸ்வர பாதரட்சே பிரகல்பயந்தோ விவிதான்புமர்த்தானு உதர்ச்சிஷ்சிந்தயதாம் ஜனானாம் சிந்தாமணித்வம் மனயத்துதியாக. ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கேஸ்வரன் ரங்கராஜா அவனுடைய திருவடியின் இருக்க முடியாத பாதிலேயே நீ என்ன பண்ற, சிந்தாமணித்வம் மனயஸ்துதியாக, உன் மீது இழைக்கப்பட்டிருக்கிற மணிகள் இருக்கின்ற ரத்தனங்கள் அதெல்லாம் சாதாரண ரத்தனம் இல்லை, அதெல்லாம் சிந்தாமணியா இருக்கு அப்படின்னார். சிந்தாமணினா என்ன அப்படிங்கிறோம்னா, சிந்தாமணி கல்பவருஷம் இவையெல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கு. அவையெல்லாம் என்ன பண்ணும், அவளை அணுகி யார் யார் என்ன பரத்தை கேட்கறாளோ கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது அதே மாதிரி உன்னுடைய ஒளி இருக்க, மணியினுடைய ஒளி, அதுவும் கேட்டதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். அதுக்காக என்ன பண்றது, உதர்ச்சி சகா அந்த ஒளி இந்த ரத்தனத்திலேருந்து உசரக்க கிளம்புறது. கிளம்பின உடனே யாராரு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, சிந்தையதாம் ஜனானாம், யாராரு பெருமாளை தியானம் பண்றாளோ, பெருமாளத்தில் பக்தி பண்றாளோ, பிரவர்த்தி பண்றாளோ, அவளுக்கெல்லாம் மோட்சத்தை மாத்திரம் தரல, பின்ன என்ன கொடுக்கறது, விவிதான் புமர்த்தானு, பல்வகையான புருஷார்த்தங்களை கொடுக்கறது. புருஷார்த்தம் சொன்னா தர்ம அர்த்த காம மோட்சம்னு நான்கு வகை புருஷார்த்தங்கள். அதுல தர்மார்த்த காமம் என்று சொல்லக்கூடியது ஐகமான புருஷார்த்தம், மோட்சம்ங்கிறது ஆமுஷ்மியான புருஷார்த்தம். ஆக மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கல, ஐகம் ஆமுஷ்மங்களான புருஷார்த்தங்கள் எதை எதை வேணும்னு கேட்டாலும் கூட அதெல்லாம் சிந்தாமணி மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் மற்ற ஆளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறது என்று இந்த ஸ்லோகத்துல அவளுடைய ஒளிய ஒளி ஒளி வெள்ளத்தை சிந்தாமணியாக வர்ணித்து எல்லா வளங்களையும் கொடுப்பதாக சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி. நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாதும் சுபான் பாதநகேந்துரஸ்மீன் மணிப்பிரபாபிஹி பிரதிபன்ன பட்சாம் லீலாஜகோரிமிவ பாதுகேத்வாம். ஸ்லோகம் 491. நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா பாதும் சுபான் பாதநகேந்துரஸ்மீன் மணிப்பிரபாபிஹி பிரதிபன்ன பட்சாம் லீலாஜகோரிமிவ பாதுகேத்வாம். இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய ஒரு பறவையாக வர்ணிக்கிறார். மகாலட்சுமி ஒரு பறவையை வளர்க்கிறார். என்ன பறவை? சகோரங்கிற பறவை. அந்த பறவையினுடைய சுபாவம் என்னன்னு கேட்டோம்னா, அது எப்போ சந்திரோதயம் ஆறுதோ, சந்திரோதயம் ஆன உடனே அதனுடைய நிலவு இருக்க அந்த நிலவை வாயால் பருகும், அதுவே அதுக்கு வயரம்பி போடும். அப்பேற்ப சகோர பறவையை வர்ணிக்கிற அளவுன்னு சொல்லும்படியாக இருக்கு. ஏது சகோர பறவை அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிராட்டி இந்த பாதுகா தேவி இருக்காள, பாதுகா தேவிய சகோர பறவையாக மாற்றி வர்ணிக்கிறான் வளர்க்கிறான். அந்த சகோர பறவைக்கு உணவு கொடுக்கணும் போல் எப்பப்போ, அதுக்காக என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் வெளியில புறப்படுகின்ற காலத்துல பாதுகையை கொண்டு வந்து பெருமாள் திருவடி வாரத்துல வைக்கிறான். பெருமாள் திருவடி வாரத்துல வச்சாக்க, பெருமாள் திருவடி வாரத்தில் இப்ப பாதுகை வைக்கிறான்னு அர்த்தம், பாதியாகிற சகோர பறவையே பெருமாள் திருவடி வாரத்துல விடுறான். விட்டா அதுக்கு நிலவு வேணுமே, அதுக்கு ஆகாரத்துக்கு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் இருக்கும் இல்லையா, நாதசேனன் நதராஜ கல்யாண் பாதும் சுபான் பாத நகேந்துரஸ்மீனு, பாதம் எம்பெருமானுடைய திருவடி, அதுல இருக்க முடியாத விரல்ல இருக்க முடியாத நகங்கள், அந்த நகங்களாகிற சந்திரன், அந்த சந்திரன்ல இருந்து ஒளி கிளம்புறது, அதாவது நகம் அழகாக இருக்கு, வெண்மையான ஒளி அதுல இருந்து கிளம்புகிறது. அந்த ஒளி எப்படி இருக்கு, நிலவு மாதிரி இருக்கு. இந்த பாதிகை கொண்டவங்க வைக்கிறாள் இல்லையா, பாதிகை வைக்கிறாள்னா என்ன அர்த்தம், தான் வளர்க்கிற சகோர பறவையை பெருமாள் திருவடிகளை வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய நகத்திலிருந்து கிளம்பக்கூடியதான நில சந்திரனாகிற சந்திரனுடைய நிலவு இருக்க அதனுடைய ஒளி, அதான் இந்த சகோர பறவை வருகிறது. ஆகையினால இந்த சகோர பறவையானது நாதஸ்ய தத்தே நதராஜ கன்யா, நதராஜ கன்யா அப்படின்னா சவுந்தரராஜனுடைய பெண்ணான மகாலட்சுமி ஆனவன் என்ன பண்றான், பாதும் சுபான் பாத நகேந்துரஸ்மீனு, எம்பெருமானுடைய மங்களமான அழகான நகங்களில் ஆகிற சந்திரனுடைய ரஷ்மி கிரணங்கள் இருக்கேன், அதை பாதும் அதை பருவதற்காக என்ன பண்றான், இதை கொண்டு போய் அங்கே விடுறான். சரி, சகோர பறவைன்னு சொன்னால பறவைன்னா ரெக்கை இருக்குமே, இங்க பாதுகைக்கு ரெக்கை எது அப்படின்னு கேட்டவனாக்க, மணிப்பிரபாபிகி பிரதிபன் அபட்சாம், இந்த பாதுகை அழைக்கப்படுற ரத்தனங்கள்ல இருந்து பறவைகள் கிளம்புறோம் இல்லையா, அது இரு பக்கங்கள்லயும் பாதுகைக்கு இறகு மாதிரி இருக்கு, ரெக்கைகள் மாதிரி இருக்கு. ரெக்கைகள் மாதிரி இருக்கிறதுனால பாதியாகிற சக்கரவர பறவைய என்ன ஒன்று பண்றா, பெருமாள் திருடி வாரத்தில் கொண்டு விடுறான். அது லீலா சகோரி தாம் விளையாட்டுக்காக வச்சு வளர்க்க முடியாத சகோர பறவைய பாதியின் பெருமாள் திருவடியின் அடிவாரத்தில் கொண்டு வந்து மகாலட்சுமி விடுகிறாளோ என்று சொல்லும்படி இருக்கு என்று சுவாமி தேசிகன் இங்கே உத்ரேட்சை பண்ணியாகிறது. ஜனஸ்ய ரங்கேஸ்வர பாதுகே த்வம் ததானுகம்பா ஜனயஸ்ய யத்னாது ஆகிருஷ்ய தூரான் மணிரஷ்மி ஜாலை அனன்ய லட்சாணி விலோச்சனானி. ஜனஸ்ய ரங்கேஸ்வர பாதுகே த்வம் ததானுகம்பா ஜனயஸ்ய யத்னாது ஆகிருஷ்ய தூரான் மணிரஷ்மி ஜாலை அனன்ய லட்சாணி விலோசனானி. ஸ்லோகம் 492. ரங்கேஸ்வர பாதுகே, ரங்கராஜாவினுடைய பாதுகையே, நீ என்ன பண்ற, உங்கள்கிட்ட சேவிக்கிறதுக்கு வர அளவு இல்லையே பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு, அவளெல்லாம் நீ ஆகர்ஷணம் பண்ற. என்ன ஆகர்ஷணம் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கேயும் தூரக்கேந்து சேவிக்கிச்ச அந்த திருவடியங்களே இருக்க முடியாத பாதுகை இருக்க, அது ஜொலிக்கிறது, ஜொலிச்சா அதனுடைய மணிகளுடைய கிரணங்கள் எல்லாம் வீசி ரொம்ப தூரம் வீசுறது. வீசினா அதே பார்த்துட்டு சேவிச்சுட்டு இருக்கா அந்த அழகை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் அனன்ய லட்சாணிங்கிறார். இன்னொன்ன பார்க்காமல் பாதுகையே சேவிச்சுட்டு இருக்கா அங்கேருந்து வாழலாம். இப்போ எப்படி சேவிக்கிறா அப்படி அவள் சேவிக்க, உன்னையே சேவிக்க முடியாது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நீ அவள் இடத்துல கிருபை பண்ணி என்ன பண்ற, தன்னையே சேவிக்க முடியா பண்ற, எப்படி அப்படின்னு கேட்டா, மணிரஷ்மி ஜாலைஹி, உன்னுடைய ரத்தங்கள்லேருந்து கிரணங்கள் நிறையா கிளம்புறதும் இல்லையோ, அந்த கிரணங்கள் நீங்களா வீசுறது, அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா வலை மாதிரி இருக்கு. ஆக வலையினால எப்படினாலும் வலையிலே வலையை வீசி பறவைகளை இழுத்து தன் பக்கம் இழுத்துப்பாளோ, அதை மாதிரி உன்னுடைய கிரணங்களாக வலைகளால சேவிக்கிறவாளுடைய கண்கள் எல்லாம் அப்படியே இழுத்துக்கிறேன் நீ. அதனால வரவாள்லாம் என்ன பண்றான், உன்னையே சேவிக்கிறா, உன்னுடைய அழகை பருகிறதுல அவளுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம், அப்படியே அவளுக்கு சேவை கொடுக்கிறேன் நீ. அதாவது இந்த பெருமாளை சேவிச்சுட்டு உன் திருவடியை சேவிக்கிற காலத்தில் எப்படியானால் திருப்பாணாழ்வார் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பேசுகிறாரோ, அதே மாதிரி இந்த பாதுகையை கண்ட கண்கள் மற்றொன்றையும் காணாது. ஆக அதனுடைய அழகு அப்பேற்பட்டது. அது மாதிரி உன்னையே சேவிச்சுட்டு இருப்பதனால உன்னுடைய அனுகிரகம் அவளுக்கு கட்டுறது, அந்த அனுகிரகத்தினால எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அவள் பெறுகிறாள். ஆக பக்தர்களிடத்தில் பரிவோட கூட கருணையோட கூட அவர்களெல்லாம் சங்கடம் இல்லாமல் ஒழுங்கா தன்னையே சேவிக்க முடியாது பண்ணி வைக்கிறேன் நீ, அப்பேற்பட்ட கிருபையுடையவள் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மணிரஷ்மி பாசை காலஸ்ய கோரம் ந பஜந்தி பூயஹம் கராகிருஹாந்தேஷு கஷாபிகாதம். ஸ்லோகம் 493. ரங்கேஷபாதாவினிதாவகீனைஹி ஸ்வஷ்டாக்கதாசின் மணிரஷ்மிஜாலைஹி காலஸ்ய கோரம் ந பஜந்தி பூயஹம் காராகிருஹாந்தேஷு கஷாபிகாதம். ரங்கேஷபாதாவினி, ரங்கராஜாவினுடைய பெருடையை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ என்ன பண்ற, சேவிக்கிறதுக்காக யாரா நிறையா வரா வந்தா வா சேவிக்கிச்ச, என்ன கேட்டா உன்னுடைய பாதியுடைய ரத்தனங்களுடைய கிரணங்கள் இருக்கேன், அந்த ஒளியெல்லாம் அவள் மேல வீசறது தெரிஞ்சுதா, இந்த கிரணம் எப்படி இருக்கு, பாச கயிறு மாதிரி இருக்கு, கயிறு மாதிரி இருந்து, அதாவது இந்த கயிறுனால இவர்கள் கவரப்படுகிறார்கள். ஆக பாதுகா ரத்தனங்களுடைய ஒளிகளாகிற கயிறுகளாலே ஆறு கவரப்பட்டது இருக்காளோ, அவளுக்கெல்லாம் பின்னாடி யமனுடைய பாசத்தினால கயிறுகளாலே கவரப்படக்கூடிய நிலையே அவளுக்கு வராது. ஆக யாராரு கிட்ட கபை பெருமாள் சேவிக்கிறாளோ அவளுக்கு பாதுகையினுடைய ரத்தனங்களுடைய ஒளியானது அவ மேல வீசிறது. அப்படி பாதுகையினுடைய ஒளி வீசப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டவனா, அவளுக்கு எப்பொழுதும் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாவத்தினால் கிடைக்கக்கூடிய யமயாதனைகள் தண்டனைகள் இருக்கு, அந்த தண்டனைகள் வரவே வராது. அந்த தண்டனைகள் 15 நிமிஷம் இருக்கும். யமன் நரகத்துல அங்கங்க போட்டு அவனை கட்டி இழுத்து அடிச்சு எவ்வளவு கசாபிகாதங்கிறார். சாட்டையார் அடிச்சு இப்படி எல்லாம் தண்டனை கொடுப்பானா, அந்த தண்டனைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா, எவனுடைய பாசக்கயிறோ அவனுடைய சாட்டை கயிறோ இவன் நம்ம மேல படாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாசம் இருக்க பதுகையினுடைய ஒளி கிரணங்களாகிற ஒரு பாசம் இருக்க, இந்த பாச கயிறு நம்ம மேல பட்டுனாக்க அந்த பாச கயிறு நமக்கு வராது. ஆகையினால அப்பேற்பட்டவர்களுக்கு யம தண்டனை யாத்தனையே கிடையாது, பாதுகையாது உன்னை சேவிக்கிறவாளுக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ரத்னாநிரங்கேஸ்வர பாதரட்சே சதாஸ்ரி தான்ய பிரதிகர்மயூகை ஆசேதுஷீணாம் சுதிசுந்தரீணாம் விதன்வதே வர்ண நிஜோலலட்சுமி. ஸ்லோகம் 494. ரத்னானி ரங்கேஸ்வர பாதரட்சே ததாசிதானி அப்ரிதிகைஹி மயூகைஹி ஆசேதுஷீணாம் சுதிசுந்தரீணாம் விதன்வதே வர்ண நிஜோலலட்சுமி. ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கராஜாவின் பாதுகையே, நீ என்ன பண்ற, உன்னுடைய ஒளியை நிறைய கலப்புற. தொதாஸ்ரிதானி ரத்னானி தொதாஸ்ரிதானி, உன்னை ஆசிரிச்சிருக்க முடியாத உன் மேல அழைக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்கள் இருக்க, அது நிறைய ஒளி வீசுறது. அந்த ஒளி வீசுறது, அந்த ஒளிக்கு ஏதாவது தடை உண்டு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அப்ரதிகேரின்மை கைஹி, தடையில்லாத ஒளிகள் அது எவ்வளவு தூரம் பாயுமோ அவ்வளவு தூரம் பாயறது. தெரிஞ்சுதா, எதிர்க்கு யாராவது வந்து நின்னாதான் அந்த ஒளி தடைப்படும். அத மாதிரி தடை ஒளி வீசிட்டு இருக்கிற காலத்துல இந்த வேத பாராயணக்காரெல்லாம் பாராயணத்தை கடைசியில முடிச்சுன்னு பெருமாளுக்கு எதிர்க்க வந்து பாராயணத்தை கடைசியில முடிப்பு பண்ணுவா. அப்படி முடிக்கச்ச வேதத்தெல்லாம் சொல்றா. இந்த வேதத்தை சுவாமி என்ன பண்ணார், வேதத்தை சுதிகளை, சுதிங்கிறது ஸ்ரீலிங்கமா வச்சுட்டு ஸ்ரீ சுதியாகிற ஸ்திரீகள் வாழலாம். ஆக வேதங்கள் பெருமாள்கிட்ட வந்து சொல்றதுனால பெருமாளை சோத்திரம் பண்றதுக்காக வருது. ஆக பெருமாளை பாதுகாதேவிய சோத்திரம் பண்றதுக்காக சுதி வருதுன்னு சொன்னாக்க, சுதி சுந்தரிகள் வருகிறார்கள் என்று சுதிகளாகிற பெண்கள், சுந்தரினா அழகான பெண்கள், அந்த அழகான பெண்கள்லாம் இங்கே பெருமாளை சேவிக்கிறதுக்கு கிட்டக்க வந்திருக்கா இப்போ வேதமாகிற பெண்கள். அந்த பெண்களுக்கு மேல இந்த ஒளி இருக்க, பாதியினுடைய ஒளி மேல அடிக்கிறது, அவ மார்பில் அடிக்கிறதாது. அவ மார்பில் அடிக்கிற காலத்துல அது மார்பு எப்படி இருக்குன்னு கேட்டோமானாக்க, அந்த மார்புல புதுசு புதுசா அவளுக்கு ரவிக்கையை கொடுக்கிறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. சேப்பு, கருப்பு, பச்சை, நீளம், வெளுப்பு, இப்படி பல நிறங்கள்ல போய் அடிக்கிறது. அப்படின்னா அந்த சுதியாகிற சுந்தரிகள் வெவ்வேறு நிறமுள்ள பாதி இத ரவிக்கையை போட்டுருக்காளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இதை பார்த்தா என்ன தோன்றது, சுதி சுந்தரின்னு சொல்றதுனால இவ பெண்ணு. பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் இத்தனை பெண்கள் போனா என்ன பண்ணுவா, அவளுக்குலாம் ரவிக்க துண்டு வச்சு கொடுப்பா. இது சம்பிரதாயம் வழக்கமான பண்ணிட்டு இருக்கோம் அல்லவா. அத மாதிரி அந்த பாதுகையை சேவிக்க போற பொழுது பாதுகையானது பாதுகா தேவி, அவள் ஒரு பெண் அல்லவா, அவள் வேதங்களாகிற தேவிகள் சுந்தரிகள் வந்து தன்னை சேவிக்கிற காலத்துல அவளுக்குலாம் ரவிக்க துண்டு வச்சு கொடுக்கறான்னு சொல்றா போல அவ மேல இந்த ஒளி விழுறது. அது அவளுடைய திருமார்பெல்லாம் எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, விதவிதமான வர்ண வர்ணங்கள் பல வர்ணங்களுடைய ரவிக்கை தொண்டை போட்டுருக்காளோ அவ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆக பாதுகாதேவியானவள் தன் ஒளியின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் ரவிக்கையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றான் போல தெரியறது. அப்பேற்பட்ட ஒரு பிறருக்கு வச்சு மரியாதை பண்ணக்கூடிய நிலையில பாதுகாதேவி இப்ப இருக்கா அப்படிங்கறத காட்டுறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. நித்ராரச பிரணயினோ மணிபாதரட்சே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானாம் சய்யா பணீந்திரம் அபிதோ பவதி விதத்தே ரத்னாம் சிபிஹி யவனிகாமிவ தரிசனியாம். ஸ்லோகம் 495. நித்ராரச பிரணயினோ மணிபாதரட்சே ரங்கேஸ்வரஸ்ய சவிதம் பிரதிபத்யமானாம் சய்யா பணீந்திரம் அபிதோ பவதி விதத்தே ரத்னாம் சிபிஹி யவனிகாமிவ தரிசனியாம். ரங்கநாதம் ஆராதனங்களெல்லாம் கண்டருளி எல்லாம் முடிந்து கடைசியில பரியங்காசனம் சமர்ப்பிக்கிறார்கள். பரியங்காசனம்னா என்ன, பெருமாள் சேனிச்சுக்கிறார் அப்போ இல்லையா. அதனால இப்ப ரங்கநாதன் என்ன பண்ணார், சேனிச்சுக்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு சேனிச்சுக்கிறதுக்காக சயன கிரகத்துக்கு ஏழுறார். சயன கிரகத்துக்கு ஏழி அங்க போய் கட்டில சேனிச்சுக்கணும் பெருமாள். அது கட்டில ஆறு இருக்கா, ஆதிசேனன் கட்டிலாக இருக்கான். அவன் மேல போய் உட்காந்து பாதகையை கீழே விடுறார். பாதபீடத்துல பாதகையை கீழே விடுறத விட்ட உடனே பாதியிலிருந்து பாதியினுடைய ரத்தனுடைய ஒளி இருக்க அந்த ஒளி ரங்கநாதனை சுத்தி வீசுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் கட்டிலாகிற ஆதிசேனன் மேல போய் சேனிச்சுக்கிறார். அதுல சேனிக்கிற பொழுது ஏகாந்தத்தில் இருக்கிற பொழுது திரை சேர்க்கிற வழக்கம் அல்லவா பெருமாளுக்கு. அதனால இப்ப ஏகாந்தத்தில் ரங்கநாதன் ஏற்றுக்கிறதுனால அவர்களுக்கு திரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஒளி என்ன பண்றது, அந்த படுக்கையா இருக்க முடியாத ஆதிசேனன் இருக்கேன் அந்த ஆதிசேனனை சுத்தி இந்த ஒளி வீசுறது. ஆதிசேனனை சுத்தி வீசுறத பார்த்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுக்கு திரை கட்டுறதோ என்னவோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு. ஆக பாதகனுடைய ஒளியானது திரை மாதிரி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. நித்ராரச பிரணயனோ மணிபாதரட்சே. இம்மணிபாதிகையே நித்ராரச பிரணயனாகும். இனிமேல் எத்தனை படுத்து தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெருமாள் என்ன பண்றார், ரங்கேஸ்வரஸ்ய சயுதம் பிரதிபத்யமானா. ரங்கேஸ்வரன் ஆதிசேகன் மேல போய் படிக்கல போய் அமர்றார். அப்படி போற காலத்துல கூடவே போச்சு பாதிசாத்தினி ஆடுறாராம். பாதிசாத்தினி ஏழு எங்க பாதியை எங்க விட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், பெருமாள் படுத்துக்கு பின்னாடியே தொடர்ந்து பாதிகை அங்க போறதாம். சவிதம் பிரதிபத்யமானாம் போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். செய்யா பணீந்திரம் அவிதோ பவதி விதத்தே. நீ அந்த படுக்கையா இருக்க முடியாத பணீந்திரன் இருக்கானே, அதாவது ஆதிசேகன், என்ன அவனுக்கு நாற்புறத்திலையும் ரத்னாம் சுபிகி யவனிகாமி வதர்சனியாம். உன்னுடைய கிரணங்களால நாடு பக்கம் திரை போடுவது போல பண்ணு சென்றாய். நீ திரைனா எப்பேற்ற தரிசனியாம், பார்க்க பார்க்க அழகா இருக்கும். அவ்வளவு அழகான திரையை பெருமாளுக்கு சேர்க்கிறாயோ என்று சொல்ல முடியிருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஜெய். சஜ்ஜஸ்துகிரகிதா கிருதீனாம் ஸ்ரஸ்தாம் சுகம் நிஜருஜா மணிபாதுகேத்வம் பத்மாசகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம் சுகைரிவ பயோதரமா வருணோஷி. சஜ்ஜா தொது உத்கிரக தசா நமிதா கிருதீனாம் ஸ்ரஸ்தாம் சுகம் நிஜருஜா மணிபாதுகேத்வம் பத்மாசகாய பரிவார விலாசினீனாம் பட்டாம் சுகைரிவ பயோதரமா வருணோஷி. ரங்கநாதம் சயனத்திலிருந்து எழுந்து வெளியே புறப்படுவதற்காக அமர்ந்திருக்கிறான். அப்போ ரங்கநாதன் எழுந்ததை பார்த்த உடனே ரங்கநாதனுடைய திருவடியில பாதகையை சமர்ப்பிக்கணும். அதுக்காக அங்க இருக்க முடியாத பணிப்பெண்கள்லாம் இருக்காள, அவ என்ன பண்றா விழுந்து ஓடி வந்து குனிந்து ரெண்டு கையாலையும் பாதகையை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக கொண்டு வர போறா. அப்போ ரெண்டு கையாலையும் குனிந்து எடுக்கிற அளவுலையோ இடுக்கச்ச அவருடைய மேலாக்கு, அதாவது மார்பகத்தில் இருக்க முடியாத வஸ்திரமானது நழுவுகிறது. நழுவினாக்க உடனே இந்த பாதகியனுடைய ஒளி என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளுக்கு மறுபடியும் ஒரு மறைவு கொடுக்குமா, பட்டு வஸ்திரத்தினால அவருடைய மார்பகத்தை போத்துகிறதோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகாக வர்ணித்தாகிறது. தேவஸ்ய ரங்க வசதே புரத பிரவருத்தைஹி உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி மன்யே மதீய ஹிருதயாயதன பிரவேச மங்கள்ய தீபகணிகாம் மணிபாதுகேத்வாம். தேவ ஸ்லோகம் 497. தேவஸ்ய ரங்க வசதே புரத பிரவருத்தைஹி உத்தூத விஸ்வதிமிராம் மணிரஷ்மி ஜாலைஹி மன்யே மதீய ஹிருதயாயதன பிரவேச மங்கள்ய தீப கணிகாம் மணிபாதுகேத்வாம்.